இருந்தாலும் யாரெல்லாம் தன் வழி நடக்கின்றது. கடவுள் தூங்கவில்லை, கடவுள் தூங்கவில்லை, அவன் கண்ணில் மயக்கமில்லை. கடவுள் தூங்கவில்லை, அவன் கண்ணில் மயக்கமில்லை. கடவுள் தூங்கவில்லை, உண்மை என்ற சொல்லை அவன் மறைத்து வைப்பதில்லை. உண்மை என்ற சொல்லை அவன் மறைத்து வைப்பதில்லை. கடவுள் தூங்கவில்லை. கண்ணுக்குள் ஆயிரம் காட்சி வரும், உன்னைக்குள் ஆயிரம் நினைவு வரும். கண்ணுக்குள் ஆயிரம் காட்சி வரும், உன்னைக்குள் ஆயிரம் நினைவு வரும். மண்ணுக்குள் உடலை மறைத்தாலும், மண்ணுக்குள் உடலை மறைத்தாலும், நீ மனதுக்குள் மறைத்தது வெளியாலும். கடவுள் தூங்கவில்லை, தூங்கவில்லை. கடவுள் தூங்கவில்லை, உண்மை என்ற சொல்லை அவன் மறைத்து வைப்பதில்லை. உண்மை என்ற சொல்லை அவன் மறைத்து வைப்பதில்லை. கடவுள் தூங்கவில்லை.